சின்ன பைய மக்களே வணக்கம் வக்காமார்களே. சைலன்ஸ். அதாவது வந்து தரணி போட்டு தாயமங்கலம் நாடு வச்சு நம்ம நாட்டாம கரையாவுக நம்ம பாட்டை வச்சு நமக்கு எல்லாம் டீச்சர் அவங்க 15 ரூபாய் கொடுக்க போற அவரு அவங்களுக்காக இப்ப ஒரு ஊது ஊது வச்சுக்கிட்டா